శ్రీభాన్ వెంకటనాథార్య కవితా కీర్తికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాహశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమం వ్యోమ భాస్కరః. శ్రీశైల వంశాత్మ పితామహస్య శ్రీవాససూరేః కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాతేతసా దేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమః. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేర్మునిసింహస్య కవితా వనచారిణః శృణ్వన్ రామకథానాదం కోర్ణయాతి పరాంగతిం. యః పిబన్ సతతం రామచరితామృతసాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం. గోష్పదీకృతమారాశిం అశగీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం. అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం. మనోజవం మహర్షతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాహాత్మజం వానరయూథముఖ్యం. శ్రీరామదూతం శరసానమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవహ్నిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం. నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమది పాటలానందం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం. పారిజాత తరుమూలవాదినం భావయామి పవమాననందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్రగత మస్తకాంజలిం. బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్ నమత రాక్షసాంతకం. వేద వేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాతేత సాదాసీత్ సాక్షాద్రామాయణాత్మన. తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశ శిరసష్టవధం నిశామయధ్వం. శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాహపతిం దీపం ఆజానుబాహుమరవిందదలాయతాక్షం. రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం. అగ్రే వాచయతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. இவர் சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்த அப்போ சபரி போன பிற்பாடு இவர் ரெண்டு பேரும் லக்ஷ்மணரும் ராமரும் இப்படி போயிட்டு இருக்கா. அந்த பம்பா சரசு கிட்ட வந்திருக்கா. அந்த பம்பா தீரத்துக்கு வரச்சே சிசிராத்தியம் சிசிர ரித்துனுடைய கடைசி சமயம் முடிய போறது. உடனே வசந்த ரித்து அடுத்தது வரப்போறது வசந்த ரித்து. அந்த வசந்த ரித்துல வருது. அப்ப பாக்குற பம்பாவில பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு. யத்ர ராஜந்தி சைலாவா த்ருமாஹாச சிகராயிவ சௌமித்ரே பஸ்ய பம்பாயாஹ காணனம் சுபதர்சனம். அந்த பம்பையும் பம்பைய சுத்தி இருக்கிற இடம் அப்படியே மரம் கொடி சூழ்ந்து இருந்து ரொம்ப பரிசுத்தமாகவும் ரொம்ப நன்னாவும் இருந்துருக்கு. மந்தாகினி கோதாவரி மாதிரி எல்லாம் பெரிய நதி இல்ல பம்ப சாதாரணமான நதி தான். அந்த பம்பையிலயும் மொத்தம் பெரிய வெள்ளம் எல்லாம் போல சாதாரணமா தான் இருந்துருக்கு. ஆனா கூட அது ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. இயற்கைய ரசிக்கிறதுன்றது எப்ப முடியும்னாக்க, நல்ல தெளிவான ஒரு எண்ணத்தோட இருக்கச்சேதான் அதை ரசிக்க முடியும். ஒருத்தன் ரொம்ப புறசோக்கமா இருந்திருக்கான், அப்ப ஜோக்கா ஒருத்தன் பேசினேன்னா அந்த ஜோக்க நாம ரசிக்க முடியாது. ஒருத்தன் ரொம்ப கோபத்துல இருக்கான்னா அந்த கோபத்துல இருக்கவனாலையும் எல்லாத்தையும் ரசிக்க முடியாது. இப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் பரதனை பிரிந்து வந்த ஒரு சோகம், அந்த சோகம் மாத்திரம் இல்ல சீதா பிராட்டியும் பிரிந்த ஒரு சோகம், இப்படிப்பட்ட சோகத்துல நான் ஆழ்ந்தவனாக இருக்கச்சே கூட எனக்கு கூட அதி ரமணீயமாக இருந்திருக்கு, இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்திருக்கிறது இந்த பப்ப. அதான் சொல்ற சோகார்த்தாபி மே பம்பா சோபதே சித்திரகானனா. இந்த அழகான காட்டோட சேர்ந்து இருக்கிற இந்த பம்பை இருக்க என்ன அழகா இருந்திருக்கு, எனக்கே எப்படி கொடுக்கறது. வியவகீர்ணா பகுவிதைஹி புஷ்பைஹி சீதோதகாசிவா. குளிர்ந்த ஜலத்தோட இருந்திருக்கு, ரொம்ப பரிசுத்தமாக தெளிந்த ஜலமா இருந்திருக்கான். இதுக்கு கவி சொல்றான் போஜச்சம்பூர்ல சொல்லச்சே, அந்த பம்பா தீரத்துக்கு சொல்லச்சு, நல்ல சத்துக்களுடைய புத்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு பம்ப என்று சொல்ற. அந்த பம்பைக்கு சதாம் சதாம் புத்திமிவ பிரசன்னாம் பம்பாம் வியோக ஜ்வரஜாத கம்பாம் விலோகயல்லோக நிவிஷ்ட கீர்த்திம் கீர்த்தி ஆர்த்திம் ரகுணம் பிரவரஹா பிரபேதே. இத பார்த்த உடனே இன்னும் சோகம் அதிகமாயிடுதான். என்ன இங்க எல்லாம் புஷ்பிச்சிருக்கு, வசந்த காலம் வரப்போறது, எல்லாம் புஷ்பிச்சிருக்கு, பழங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அப்படியே பழுத்து தொங்குற, அந்த பாக்குறதுக்கே அதி ரமணீயமாக இருந்திருக்கு. இந்த சமயத்துல இந்த வசந்த ரத்துல பஷ்ய லக்ஷ்மண சம்ராங்க திரியோக திரியோ நிகதேஷ்வபி யதேஷா சிகினி காமாத் பர்த்தாரமபிவர்த்ததே. லக்ஷ்மணா அங்க பாரு, என்ன பாக்குற, ரெண்டு மயில் இருக்கான், ஜோடி ஜோடியா மயில் ரெண்டும் உல்லாசமா அங்க இருந்துட்டு இருக்கான். லக்ஷ்மணா இப்படி திரும்பி பாரு, அந்த குளத்தங்கரைக்கா அந்த பம்பா தீரத்துல அந்த ஜலக்கரைக்கா பாரு, அப்படி திரும்பி பார்த்தோம்னாக்க ரெண்டு ஹம்சம் கொஞ்சி கொஞ்சி விளையாடுறதான், அது ரெண்டும், அதாவது ஆண் ஹம்சமும் பெண் ஹம்சமும். சரி, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாச்சு, கொஞ்சம் மேல பாரு என்ன, மேல பார்த்தா ரெண்டு குயில் சப்திக்கிற வர இடத்துல பார்த்தோம்னா அது ஆண் குயிலும் பெண் குயிலுமா கொஞ்சம் இருக்கிறான். மதனேனாபிவர்த்தேதி நாபகிருதா பவேதே மமாப்பேவும் விசாலாட்சி ஜானகி ஜாததம்ப்ரமா. சீத கணக்கு இருந்தாங்கனாக்க நீ ஆசைப்பட்டபடி நானும் சீதையும் இப்படிதானே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்க போறோம்னா இருந்திருப்போம், இப்ப சீதை இல்லாத போயிட்டாளே அப்படின்னா. சரி, இங்கதான் வசந்த காலம், அவ இருக்கிற இடத்துல வசந்த காலமா இருக்கா எப்படி இருக்கு வசந்த காலம்ன்றது மாகாத்யா பஞ்சவாசந்தான்னு சொல்றது. மாக மாசத்துல இருந்து நாம சித்திர வைகாசி தான் வசந்தம்னு நினைச்சுக்க வேண்டாம், மாக மாசத்திலேருந்தே வரக்கூடிய அஞ்சு மாசங்களும் வசந்தம்னு கூட ஒரு வாக்கியம் இருக்கு. அதை வச்சுட்டுதான் இது சசர ரித்துவனுடைய கடைசி சமயமா பௌனி மாசமா இருந்தா கூட அங்க பெருமாள் சொல்றேன், இந்த வசந்தத்துல சீதை எப்படி நினைச்சு பார்ப்பாங்க, அவ தனியா இருக்கான், ராமராவது லக்ஷ்மண் ராமருக்காவது ஒரு ஒருத்தனைக்கு ஒரு வார்த்தைக்கு லக்ஷ்மணர் இருந்துருக்க, அப்படி இல்லாத இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம், அந்த சன்னிவேசத்துல சீதா பிராட்டி என்ன நினைச்சுப்பா என்றுப்பா. இப்ப இந்த சீதா பிராட்டி சொல்ல அத்தான் நூனம் நது வசந்தஸ்தம் தேசம் ஸ்பிருஷதி யத்ரசா கதம் க்யசித பத்மாட்சி வர்த்தயே தாமயா வினா. அப்ப ராமர் இல்லாத இருக்கிறத அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருப்பா. அதுதான் சொல்ற, என்ன இது 12 வருஷமா இவ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தவா, இது 13வது வருஷத்துல இது நடக்க போறது, 13வது வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் ஆரம்பிச்ச சமயம் இது. ஷமா பத்மபலாசாட்சி பிரியா விரஹிதாமயா கதம் தாரயதி பிராணானே விவசா ஜனகாத்மஜா. கதம் தாரயதி பிராணானே, அவர் எப்படி பிராணனை வச்சிருப்பான்னு தெரியலையே. இது ராமர் சொல்ற வார்த்தை. கிண்ணு வட்சியாம் அயோத்தியாம் கௌசல்யாம் பாத்மஜாம் குவசாஸ்னுஷேதி பிருச்சந்தி கதஞ்சாபி மனஸ்வினிம் கச்சலக்ஷ்மண பஷ்யத்வம் பரதம் பிராதுவத்ஸலம் நாஹ்யஹம் ஜீவிதும் சக்தஹ தாம்ருதே ஜனகாத்மஜாம். கொஞ்ச நாய் முன்ன லக்ஷ்மணன் சொன்னேர் விராதனுடைய கபந்தனுடைய கையில மாட்டின்ற உடனே ராமா நீர் போய் சேரும், நான் என்ன பலி கொடுத்துரும், நீர் சீதை எங்க இருக்கான்னு தேடிண்டு, நமக்கு இன்னும் ஒரு வருஷத்துல முடிய போறது, ஆகையால சீதையை தேடி அழைச்சிருந்து நீர் அயோத்திக்கு போயிடும், அயோத்திக்கு போயிட்டு அங்க ராஜ்ய பரிபாலனம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருங்கன்னு சொன்னார் லக்ஷ்மணர். இப்ப ராமர் சொல்றார், என்ன போன்னு சொன்னீங்க, நான் எப்படி லக்ஷ்மணா நான் போறது? இதெல்லாம் சாதாரணமா பார்த்தோம்னாக்கா இது எல்லாரும் இயல்பா பேசுறதுன்றது, அந்த கவியனுடைய வாக்குல இருக்கணும், ராமருடைய திருவாக்குல இருந்து வர்றது பாக்கணும், அது தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதா இருந்திருக்கும். மனைவி இல்லைன்னாக்கா அர்த்தவா ஏஷயத்னி, இவனுடைய பாதி போயிடுத்து, பாதி எங்கும் போயிடுத்து, அப்ப நான் பாதியோடு நான் எப்படி நான் போவேன்? இது ராமருடைய, ராமர் சொல்ற எங்க வார்த்தை. கிண்ணு வட்சியாம் அயோத்தியாம் கௌசல்யாம் என்று பாத்மஜ. நான் போன உடனே ராமா சௌக்கியமான்னு கேட்க மாட்டா, சீதை எங்கேன்னு எங்க அம்மா கேட்பா. அப்ப சீதைய தாரவாத்துட்டேன், தொலைச்சுட்டேன், அத போய் நான் சொல்லிட்டு போக முடியுமா? அங்க என்ன சொல்ல முடியும்? குவசாஸ்னுஷேதி பிருச்சந்தீம் கதம் சாபி மனஸ்வினீம். அவ மகா தபஸ்வி, எங்க அம்மா கௌசல்யா கேட்டா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஆகையில கச்ச லக்ஷ்மண பஷ்யத்வம் பரதம் பிராதிருவத்சலம். லக்ஷ்மணா நீ போய் பரதனோட போய் சேர்ந்துக்கோப்பா, நான் வரல, நான் சீதை இல்லாத நான் வர முடியாது. ஆகையால இப்படி ராமர் சொல்றேன், இது கிஷ்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய முதல் சர்க்கம் உற்சாகோ. அதுக்கு இவருக்கு பதிலா சொல்ல போற லக்ஷ்மண சொல்ற, இப்படி தைரியத்தை இழக்க கூடாது, என்னைக்கு இருந்தாலும் நாம தைரியத்தோடு இருந்தோம்னாக்கா நிச்சயம் சாதிக்கலாம். உற்சாகோ பலவானாரியாஸ்தி உற்சாகாத் பரம்பலம் சோத்சாகோகேஷு நகிஞ்சிதபி துர்லபம். உற்சாகத்தோட இருக்கிறவர்களுக்கு எதுவுமே கிடைக்காததுன்றது ஒண்ணுமே கிடையாது. அந்த சீதையும் உனக்கு கிடைச்சிடுவா, என்ன என்னத்துக்கு நீர் தனியா அனுப்பிக்கணும்னு சொல்றே, நாம மூணு பேருமே ஒன்னா போலாம். ஒண்ணு உற்சாக மாத்திரம் ஆசிரிச்ச பிரதிலிப்சாமம் ஜானகீம் பிரதிலப்சாம ஜானகீம் உற்சாகவந்த புருஷான் நவசீதந்தி கர்மசு. உற்சாகவந்த புருஷாக நவசீதந்து கர்மசு, அவன் செயல்களுக்காக துக்கப்பட மாட்டான். மேல மேல என்ன பண்ணுமோ அதைதான் பண்ணிட்டு இருப்பாளே தவிர, ஆகையால் நாமளும் அந்த உற்சாகத்தை ஆசிரியச்சுண்டு நாமளும் போய் சேருவோம் என்று சொல்ற. அப்போ தமாசிரமம் புண்ணிய சுகம் சரண்யம் சதைவ சாகா மிருக சேவிதாந்தம் த்ரஸ்தாஷ்ச த்ருஷ்ட்வா ஹரயோபி ஜக்முஹு மகௌஜசோ ராகவ லக்ஷ்மணௌ தௌ. ராமரும் லக்ஷ்மணரும் நடந்து வர, இவ கையில ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு வில் இருக்கு, அதோட மாத்திரம் இல்ல பின்னாடி ஒரு அம்பரா தோணிய கட்டிட்டு வர, அந்த அம்பரா தோணி நிறைய அம்புகள்லாம் இருந்தது. இப்படி இவ ரெண்டு பேரும் நடந்து வந்து பாக்குற, அங்க ஒரே குரங்கு மயமா இருந்துருக்கு, ஒன்னு ரெண்டு குரங்கு எல்லாம் நிறைய குரங்கு இருக்கு. அத்தனை குரங்குகளும் ராமரும் லக்ஷ்மணும் கையில அம்பரா துணியை வச்சுட்டு வரத பார்த்த உடனே பயந்து போயிட்டோம். பயந்து போய் ஒவ்வொன்னு ஓரம் ஓரமா பொதுங்கிக்கிறதா உத்தமாசிரமம் புண்ணியசுகம் சரண்யம் சதைவ சாகாமிருக சேவிதாந்தம். அந்த ஆசிரமம் மிகச்சிறந்த, அந்த பம்பா தீரத்தில் இருந்திருக்கிற ஆசிரமம் இருக்கு, ரொம்ப பரிசுத்தமானது. எந்த இடம் பரிசுத்தமா இருக்குமோ அங்கதான் குரங்கு இருந்துட்டு இருக்கும். ஆகையில அங்க நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்திலேயே அங்க இருக்கிற குரங்குகள்லாம் பயந்துண்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா ஓரமா போக ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லுவோம். ராமாயணம் முழுக்கவே தர்மத்தை சொல்றதுதான் ராமாயணம்ன்றது, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு பிரகரணத்திலையும் தர்மத்தை உபதேசம் நமக்கு பண்றோம். இப்ப இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய முதல் சொர்க்கத்துல பம்பா தீரத்துல ராமருடைய நிலை, அந்த எப்படிப்பட்ட சன்னிவேசத்துல அவர் இருந்துட்டு இருக்கார், அவருக்கு மனசெல்லாம் எப்படி கஷ்டப்படுறது, சீதையை நினைச்சேன்றதெல்லாம் முதல் சொர்க்கத்துல சொல்லியிருக்கார். அதை பார்த்தோம் நாம. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துக்கே ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் சரணாகதி தான். போன காண்டத்துல ஆரண்ய காண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏகிபஷ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனான்னு அவள்லாம் தன்னுடைய உடம்ப காண்பிச்சு அவள்லாம் மகர்ஷிகள்லாம் சரணாகதி பண்ணா, அந்த சரணாகதி பண்ணத்துக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். கரதூழ்ண வதம் பண்ணி 14,000 ராட்சசாலையும் அழிச்சு இனிமே நீங்க கவலைப்படாதுங்கோ, உங்களுக்கு உத்தமமான ஒரு சன்னிவேசம் ஏற்படும்னு சொல்லி சொன்னார். இது வாஸ்தவம். இப்போ அடுத்த விஷயத்த சொல்றாரு. இப்போ அந்த மகர்ஷிகளுடைய சரணாகதிய பலிக்கும்படியாக பண்ணு. இப்ப இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, நண்பனை ரக்ஷணம் பண்றதுதான். ஒரு நண்பன் ஒருத்தனை அசல இன்னொருத்தருக்கு எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்காக சொல்றேன். என்ன கிஷ்கிந்தா மித்ர சம்ரக்ஷண ரூபம், அந்த மித்ர சம்ரக்ஷண ரூபமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவர் வாலி. இவரை என்ன பண்ணிட்டான், ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாது இருக்கச்சு கூட வாலிவதம் பண்றேன். வாலிவதம் பண்றதுக்கு காரணம் மித்ர சம்ரக்ஷணம். சுக்ரீவன் தன்னுடைய தோழனாக இருக்கான், அந்த தோழனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலதான் பண்றேன் அவர். அப்போ ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு தர்மத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த தர்மம் இப்ப பாக்குற சுக்ரீவன் ஹனுமான் இன்னும் ரெண்டு பேர் மூணு அமாத்தியாள் இவ அஞ்சு பேரா அங்க ரிஷிமுக்கு மலை மேல அந்த பெண்பா தீரத்துல இருந்துட்டு இருக்கா. அங்கிருந்து சுக்ரீவன் பாக்குறான். சுக்ரீவன் பார்த்தோம்னா ஏதோ பெரிய, அவங்க எப்ப பார்த்தாலும் பயத்துல ஒதுங்கி இருந்திருக்கான். வாலியின் இடத்துல பயம், வாலி தெரித்து தெரித்து அடிச்சதுனால பூமியில எந்த இடத்துலயும் இருக்க முடியல. அந்த ரிஷிமுகம் தவிர, அந்த ரிஷிமுகத்துக்கு யாரா வந்தாள்னாக்கா அந்த வாலி வந்தானா அவன் தலையே நொறுங்கி போயிடும். அந்த மாதிரி சாபம் இருக்கு பின்னாடி சொல்ல போற. ஆகையால அந்த இடத்துல இருக்க இவ ரெண்டு பேரையும் பாக்குற. ஏதோ வனமிதம் துர்க்கம் வாலி பிரணிஹிதௌ த்ருவம் சத்மனா தீர வசனோ பிரச்சரந்தா விஹாகதௌ. வாலி அனுப்பிச்ச ஆள்கள் தான் இப்படி மனுஷ வேஷம் போட்டு இந்த காட்டுல இங்க அல்லாடின் இருக்கான். அந்த காலத்துல குரங்குகள்லாம் கூட இஷ்டமான ரூபத்தை எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஆகையால இது வாலியினுடைய ஆள் தான் இங்கேயும் என்னை விட்டு வைக்காத, என்னை அடிக்கிறதுக்கோசரம் இங்க வந்துட்டான் என்று சுக்ரீவனுக்கு ஒரே பயமா. அத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு அவள்கிட்ட சொல்ற நண்பர்களோட இருந்துருக்கச்சு. அப்போ ஹனுமான் சொல்றான், முதல் முதல்ல ஹனுமார் இங்கதான் பிரவேசம் இது. ஆனா ராமாயணம் மொத்தத்துக்குமே சூத்திரதாரரா இருந்திருக்கவர் ஹனுமார் தான். அந்த ஹனுமார் சொல்ற சம்பிரமஸ்தேஷ சர்வைர்வாலி கிருதே மகான் மலையோ எங்கிரிவரஹாம் பயம் நேஹாஸ்தி வாலினஹாம். என்னத்துக்கு நீ வெறிய விசாரப்பட்டிருக்க, இந்த வாலி விஷயமாக இருந்திருக்கிற சம்பிரமம் நடுக்கம் பயம் இருக்க அது மொத்தத்தையும் விட்டுடும். இந்த மலையில நாம இருந்தோம்னாக்க வாலியால எதுவும் பண்ண முடியாது. ஆகையால சொல்றேன் நானு அப்படின்னா, அஹோ சாகா மிருகத்வம் தே வியக்தமேவ பிளவங்கமா லகு சித்ததயா ஆத்மானம் நத்தா பயசியோ மதௌ. இவாள பார்த்தா, இவ ரெண்டு பேரை பார்த்தோம்னாக்க பயப்படுற மாதிரி இருந்துட்டு இருக்கா. உன் கண்ணில் அரண்டவனுக்கு எல்லாம் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு பயத்துக்கு காரணமாக தான் இருக்கும். நீ அதோடு இல்லாத உன்னுடைய இயல்பான நிலையை மீறி சாகாமிருகத்தை ஆசிரியிருக்க, ஒரு குரங்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ நடந்துருக்க. நீ அகோ சாகாமிருகத்வம் தே வியக்தமே பப்ளவங்கமா லகு சித்ததயா ஆத்மானம் நஸ்தாபயசியோ மதௌ. இந்த இடத்துல யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கிற இடத்துல போய் நீ புத்திய மாத்திட்டு கஷ்டப்பட்டுலாம் நீ இருந்திருக்கிய, என்ன பண்றது அப்படின்னா. அப்ப சுக்ரீவன் சொல்றான், நீ சொல்றதெல்லாம் கூட சரியா இருக்கலாம்ப்பா, அதை பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா நீ போய் கேட்டு வந்துரு. மவைவாபிகும் விஸ்வாச என்னே பிரசம்சாபிகி இங்கிதை புனப்புனா மமைவாபிமுகம் ஸ்தித்வா பிரச்சத்வம் ஹரிபுங்கவா. இப்ப நீ பாத்தியானாக்க அவள்லாம் ரொம்ப உத்கிருஷ்டமானவள்னு தெரியுது, அண்ணெல்லாம் சொல்ற நீ, அந்த விசுவாசத்தை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிறேன். ஆனா நீ அங்க போய் அவளை போய் கேளு, அந்த கேக்கச்சே மமைவ அபிமுகம் கிருத்வா ஸ்தித்வா பிரச்சத்வம் ஹரிபுங்கவான். நீ அவளோடு பேசிச்சே நான் நேரம் இருந்துட்டு பாத்துட்டே இருக்கேன், இங்கே இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன பாத்துட்டே நீ பேசு என்று சொல்றாராம். சுத்தாத்மானோ எதி த்வேதோ ஜானேஹி த்வம் ப்ளவங்கமா வியாபாஷிதைர்வா ரூபைர்வா விஜ்ஞேயா துஷ்டதானயோஹோ. இவெல்லாம் பரிசுத்தமான ஆத்மாவா அல்ல கபடத்தோட இருந்துட்டு இருக்குவாளான்றத நீ நேர போய் பார்த்து கேட்டு வந்துரு என்றார். இப்பவும் இது வரைக்கும் சுக்ரீவன் சொன்ன ஹனுமார் அங்கிருந்து வரேன், இவா ரெண்டு பேரிடத்திலயும் வரேன், அதே குரங்கு ரூபமா வரேரா வரல மாத்திக்கிறேன். வச்சோ விஜ்ஞாய ஹனுமான் சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ பர்வதாத்ரிஷ்யமோ காத்து பொப்புலுவே யத்ர ராகவோ. ராமனும் லக்ஷ்மணனும் எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துக்கு ஹனுமான் ஒரு குதி குதிச்சுண்டு ஓடி வந்துட்டேராம். கபிரூபம் பரித்தியஜ ஹனுமான் மாருதாத்மஜஹா பிக்ஷு ரூபம் ததோ பேஜே சடபுத்திதயா கபிஹி. அந்த கபிரூபத்தை மறைச்சுண்டு அதை விட்டுட்டு ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னா, இது என்ன பிக்ஷு ரூபம் அதுதான் பார்க்கணும். அந்த பிக்ஷு சப்தத்தினால எதை சொல்றது என்ன கேக்குறேன். வியாக்கியானங்கள்ல நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று சொல்றது. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னாக்க இப்ப நம்மளும் பிரம்மச்சாரி ஆசிரமத்தை கடந்து கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியிருக்கோம். நாமெல்லாம் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேயே இருக்கிறதுன்ற தீர்மானத்தோட இல்ல, பொண்ணு கொடுத்தாக்க நாம இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை விட்டுட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும்ன்ற எண்ணத்தோடு தான் பிரம்மச்சரியத்தை நம்ம ஆசிரியிச்சுக்கிறோம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்றது பொண்ணு கொடுத்தா கூட எனக்கு கல்யாணம் வேணும், இதே ஆசிரமத்திலேயே கடைசி வரைக்கும் நான் இருந்துட்டு போறேன்றது இருக்கு, அதுதான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. இந்த பிக்ஷுன்றதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியும் சொல்றதுன்னு சில வியாக்கியானங்கள்ல சொல்லிருக்கு. கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல சொல்லச்சு பிக்ஷு ரூபம்ன்றதுக்கு சன்னியாசி ரூபம்னு சொல்லணும் என்று சொல்ற. பிக்ஷு சன்னியாசியா வேஷம் போட்டு வரேறான், ராவணனும் சன்னியாசியா தான் வேஷம் போட்டு வந்தான், அனுமாரும் சன்னியாசியா தான் வேஷம் போட்டு வந்திருக்கு. இவ ரெண்டு பேரும் நடந்துக்கிறதுல வித்தியாசத்தை பாக்கணும். அங்க ராவணனும் சீத்தைய பார்த்த உடனே அந்த சீத்தையில அப்படியே மோகிச்சு போயிட்டான், அவளை பார்த்து வர்ணனை பண்ண ஆரம்பிக்கிறான், இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இவாளும் அந்த ஹனுமாரும் ராமலக்ஷ்மணால பார்த்த உடனே மோகிச்சு போறே, அவரிடத்துல போய் ஒரு விழுந்து சேவிக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் சொல்ற தத்ச ஹனுமான் வாசா லக்ஷ்மணயா சுமனோஜ்ஞயா விநீதவது பாகம்ய ராகவோ பிரணிபத்யச ராகவோ பிரணிபத்யச. ராமலக்ஷ்மணர் இவா ரெண்டு பேரையும் விழுந்து சேவிக்கிறேன், ரொம்ப பவ்யத்தோட வாயில பெரியவாளோட பேசிச்சு, நாம பேசுறதுக்கு ரொம்ப கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, நம்ம எக்கலுக்கு செல்லாம் தெரிச்சிடும், ஆகையெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து பேசணும். அதோட மாத்திரம் இல்ல, நம்ம உறக்க கத்தக்கூடாது, நம்ம இது என்னன்னா இந்த ஒரு கையை வாய்க்கு நேரம் வச்சுக்கணும், அந்த பவ்யமா குனிஞ்சுட்டு பேசணும், அப்படி பண்ணி எல்லாம் பேசக்கூடாது, இவர் ரொம்ப வினயத்தவனாக வினயத்தோட கூட ராமனிடத்துல ராமனை சேவிச்சுட்டு அவர் ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா, அவர் ரெண்டு பேரையும் சேவிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். இங்க பெரிய விசாரம் பண்ற இவர் சன்னியாசி வேஷம் போட்டு இருக்க, எந்த வேஷம் போட்டுக்கிறோமோ அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரிதான் நடந்துக்கணும். சன்னியாசி வேஷம் போட்டு போய் விழுந்து சேவிச்சாக்கா இந்த சன்னியாசி வந்து இப்ப ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரும் சன்னியாசி சன்னியாசிகளை தான் சேவிக்கலாம், சன்னியாசி கிரகஸ்தால சேவிக்க கூடாது. கிரகஸ்தால சேவிக்க கூடாதுன்னு சொல்லச்சு இப்ப இவர் கிரகஸ்தரா இருந்துட்டு இருக்கிற ராமனை போய் இவர் சேவிக்கலாமான்னு ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற கோவிந்தராஜி வியாக்கியானத்துல சன்னியாசி கிரகஸ்தால சேவிக்க கூடாதுன்றது கிடையாது. இவாளுடைய ஞானத்தை குறிச்சு அந்த ஞானத்தை பார்த்து ஞானத்தோ ஸ்ரேஷ்டம் பிராமணானாம், பிராமணாளுக்கு சிறப்பு எதை கொண்டுனாக்க ஞானத்தை கொண்டு வைவீரியத்தை கொண்டு க்ஷத்ரியாளுக்கு என்று சொல்றாங்க. அந்த மாதிரி இவரை பார்த்த உடனே அங்கிருந்து இவருடைய ஞானத்தை பார்த்து அதுக்கு அடி வணங்கினார்னு சொல்லலாமான்னா அது க்ஷத்ரியரா தானே போயிட்டாரு, இவர் பிராமணர் இல்லையே, இவர் எதுக்காக சொன்னார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முக்கியமான ஒரு விஷயம் அங்கேந்து ராம ஹனுமார் வந்திருக்கே, வந்த உடனே ராமரை கிட்ட பாக்குறே, ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் பாக்குறே, இவெல்லாம் அந்த திருமேனி இருக்கு, இது பிராகிருத்தமான திருமேனி இல்ல அப்ராகிருத்தமான திருமேனி, சாட்சாத் சிவன் நாராயணன் தான்றத இவர் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்ட உடனே பெருமாள்னு தெரிஞ்சுட்ட உடனே யார்தான் விழுந்து சேவிக்காத இருப்பா, ஆகையால விழுந்து சேவிச்சேர் அப்படின்னார். சன்னியாசிகள் கூட கிரகஸ்தாளிடத்துல ஆசிரியத்திருக்கிறதுன்றது உண்டு. சன்னியாசிகள்ல இப்போ சுவாமி தேசிகனிடத்துல பிரம்மதந்திர பரகால சுவாமி ஆசிரியத்திருக்க, சன்னியாசாசிரமத்துல இருந்தே கூட ஆகையால அப்போ சன்னியாசின்னு சொல்லி கிரகஸ்தரிடத்துல ஆசிரியச்சு அவர் காலக்ஷேபம் எல்லாம் பண்ணாருனாக்க ஆச்சாரியனை சேவிக்காதையா காலக்ஷேபம் பண்ண முடியும், ஆச்சாரியனை சேவிச்சுதான் காலக்ஷேபம் பண்ற அப்போ சன்னியாசியாக இருந்தார். அதே மாதிரி திருக்குடந்த தேசிகனிடத்துல மூணு ரிஷி அதாவது சுவாமி தேசிகன் மாதிரியே சன்னியாசிகள்லாம் ஆசிரியிச்சவர். இப்படி சன்னியாசிகளும் கிரகஸ்தால சேவிக்கலாம்ன்றது ஒரு நியதி இருக்கு. அவளுடைய வைதுஷ்யத்தை கொண்டு அவளுடைய அனுஷ்டானத்தை கொண்டு சன்னியாசிகளும் கிரகஸ்தால சேவிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இவர் சன்னியாசி வேஷம் போட்டிருந்தா கூட ராமனை சேவிச்சதுக்கு ராமன் சாட்சாத் பரபிரம்மன்றத தெரிஞ்சுட்டேர், பெருமாள் தான் தெரிஞ்சுட்டதுனால அவர் சேவிக்கிறேன். இப்படி சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்குறாராம் பேசுறார். அந்த பிக்ஷுத்வத்தை பத்தி விசாரப்படல, அங்க அவர் கொஞ்ச நாள் பேசிட்டு உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமோ ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஸ்ருதௌ வ்ரதௌ தேசம் கதமிமம் ப்ராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. உங்களை பார்த்தா ராஜரிஷியாக இருந்துட்டு இருக்க, என்ன ராஜக்களை சொற்றது முகத்துல, ஆனா ராஜ வேஷம் இல்ல, இங்க மரவுரி தரிச்சுட்டு இருந்துட்டு இருக்குங்கோ, ஜட்டைய போட்டுட்டு இருக்குங்கோ, ஆகையால நான் தீர்மானம் பண்றேன் நீங்க ராஜரிஷியாக இருக்கணும்ன்றது தோன்றது. இந்த காட்டுல இங்க எப்படி வந்தங்கன்னு தெரியலையே எனக்கு. திராசையந்தோ மிருககணானு அந்யாச்ச வனச்சாரிணாம், நீங்க வரச்சையே இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் பயப்படுறது. அது மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற வனத்துல வசிக்கக்கூடிய மீதி எல்லாமே கூட ஜெயிக்கிறது. நீங்க வரதே இந்த பம்பா தீரத்துக்கே ஒரு அழகு ஏற்படுத்துறதுதான். இவ்வளவு பார்த்தோம்னா உங்க கையெல்லாம் பாக்குறேன், எத்தனையோ நாள் ஆபரணம்லாம் போட்டின்றதாக இருந்திருக்கு தோன்றது, அந்த அடையாளம் இருக்கு. ஒத்த வாட்ச் கட்டிண்டே இருந்த, எப்பவும் வாட்ச் அவுக்கவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் கட்டிண்டே இருந்தாருனாக்கா அந்த வாட்ச் அவுத்து வச்சான்னாக்கா அந்த இடத்துல அடையாளம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நீ எத்தனையோ ஆபரணங்கள்லாம் பூட்டிண்ட அடையாளம் எல்லாம் இருக்கு, ஆனா இப்ப ஒரு ஆபரணமும் இல்லையே உங்ககிட்ட. இப்ப நீங்க எல்லாம் யாருன்னு தெரியல. ஸ்ரீமந்தோ ரூபதம் நேமசோபதம் பன்னோ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ ஹஸ்தி ஹஸ்தோபம புஜௌ த்யுதிமந்தௌ நர ரிஷபௌ பிரபயா பர்வதேந்திரோசௌ யுவயோரவபாசிதா. உங்க ரெண்டு பேருடைய காந்தியினால இந்த மலையே பிரகாசிக்கிறது. எதிர்ச்சைவ சம்பிராப்தோ சந்திர சூரியோவசுந்தராம். சந்திரனும் சூரியனும் இந்த பூமியில தானா வந்து நடந்து போற மாதிரி இருக்கு உங்களுடைய தேஜஸ் பார்த்தோம்னாக்கா. அப்ப நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலையே, இந்த வில்ல பார்த்தா அவ்வளவு விசேஷமா இருந்திருக்கு, யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளவு தூரம் பேசின்றவரே இவ்வளவு பேசினாலும் ஒரு பதிலும் சொல்லலையாம். அவ யாருன்னு தெரிஞ்சுக்காத எப்படி பதில் சொல்றதுன்ட்டு ராமர் வாய்மொண்டு இருக்கு. ராமர் ஒண்ணும் சொல்லாத நாம என்ன பதில் சொல்றதுன்ட்டு லட்சுமணர் வாய்மொழிண்டு இருக்கு. சரி, தான் யாருன்னு சொல்லாததுனால இவ பதில் சொல்லலையோன்னு அந்த இங்கிதத்தினாலேயே தெரிஞ்சுட்டேரா ஹனுமான். தான் யாருன்றத சொல்றாரு, பிராப்தோஹம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனா ராஜ்யா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரா. எனக்கு ஹனுமான்னு பேரு, நான் தான் ஹனுமான்ற குரங்கு. நான் பிட்சுரூபம் தரிச்சிருந்தா கூட நான் குரங்குதான். நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? சுக்ரீவனாலே அனுப்பிக்கப்பட்டவன். சுக்ரீவன் குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கவன். அவன் அனுப்பினும் தஸ்ய மாம் சச்சிவம் வித்தம் வானரம் பவனாத்மஜம் பிட்சுரூப பிரதிச்சன்னம் சுக்ரீவ பிரிய காரணாது ரிஷ்யமூகாதிக பிராப்தம் காமகம் காமச்சாரிணம். அவனுக்கு அமைச்சராக நான் இருந்துட்டு இருக்கேன். நானு சுக்ரீவனுக்கு அமைச்சராக நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த சுக்ரீவன் தர்மாத்மா, அவன் உன்னோட தோழமை விரும்புகின்றான். ஆகையால நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். பிட்சுரூப பிரதிச்சன்னம், நேர குரங்கா வந்து பேசினாக்கா நீங்க பேசுவீங்களோ மாட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகம். இந்த குரங்கு போய் ஒன்னு பேசுறதான்னு நினைச்சிட்டு நீங்க இது பண்ணுவாங்கோ? என்னால எந்த ரூபத்தை எந்த ரூபத்தை வேணா எடுத்துக்க முடியும். இந்த குரங்கு ரூபத்திலையும் சின்னதா இருக்க முடியும், பெருசா இருக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அந்த குரங்கு ரூபம் தவிர வேற ரூபமும் எடுத்துக்க முடியும். ஆகையால நான் இப்ப பிட்சு ரூபம் எடுத்துட்டு உங்களோட பேசினேன். என்னுடைய உண்மையான ரூபம் வந்து குரங்குதான் என்று சொல்ற. இந்த ஏவமுக்தாது ஹனுமாஸ்தௌ வீர லக்ஷ்மணோ வாக்கியஜ்ஞோ வாக்கிய குசலஹா புனர்னோ வாச்ச கிஞ்சன. இதுக்கப்புறம் ஹனுமார் ஒன்னும் சொல்லலையே. என்ன அவளை பத்தி நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க யாரு எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்லு, நீ யாருன்னு சொல்லாத அவளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்க. தான் யாருன்னு சொல்லியாச்சு. இப்ப அவ எதிர இருக்கவாளுடைய டர்ன் தான், அவ தான் பதில் சொல்லணும். அவ சொல்ற, ராமர் சொல்றா, சசிவோயம்னு சொல்லிட்ட புரோட்டோகால் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ராஜா ராஜாவோட பேசணும், மந்திரி மந்திரியோட பேசணும். ராஜா மந்திரியோட பேச மாட்டான், ராஜா தூதுவனோட பேச மாட்டான், மந்திரி மந்திரியோட தான் பேசுவான். மந்திரி ஆகையால இங்க ராஜாவா இருந்துட்டு இருக்காரு சுக்ரீவனும் ராஜான்னு சொல்லிட்ட. இங்க அமாத்தியனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு, அவனுக்கு அமைச்சராக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு ஹனுமார். அப்போ ஹனுமார் வந்து தூதுவனாக வந்திருக்கேன்ற, நான் அமைச்சராக இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னா ராஜாவா இல்லைன்னு அர்த்தம். ராமர் ராஜா. அப்ப யாரோட இவன் தூதுவனோட பேசணும்னாக்க யார சொல்லி பேசணும்? இவன் லக்ஷ்மணர் பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு, அவர் எல்லாமாவும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த எல்லாமாவும் இருக்கிறது, எல்லா விதமாகவும் இருந்துட்டு இருக்காருன்றதுனாலதான் லக்ஷ்மணருக்கு ஒரு சிறப்பு. அந்த லக்ஷ்மணருடைய சிறப்பை சொல்லி அவரை பார்த்து சொல்றான், எப்படி எங்க இருக்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, அப்போ நீ நம்ம விருத்தாந்தம் மொத்தத்தையும் சொல்லு, இது யாருன்றத சொல்லுச்சு. ஆனா ராமருக்கு அவ்வளவு சந்தோஷமா, எப்படி சமேவ காங்கமா கேக்குறத வாக்கியஜ்ஞம் மதுரைர்வாக்கியை ஸ்நேயுக்தமரிந்தமம் நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேததாரிணஹ நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் விபாஷிதம். இவ்வளவு நாய் பேசிருக்கா இந்த குரங்கு. இவ்வளவு நாய் பேசினதுல நக்கிஞ்சி அபசப்திதம் ஒரு பிழை கூட இல்லாத இருந்தது. அதாவது சொல்லுல பிழையோ பொருள்ல பிழையோ எதுவும் இல்லாத இருந்தது. அத சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாகவும் சொல்லிருக்க. இப்படி தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்லிட்டு இதுல எந்த விதமான பிழையும் இல்லாமல் எல்லாம் திவஜனத்துல சொல்றது. சம்ஸ்கிருதத்துல மாத்திரம்தான் இந்த திவஜனம்ன்றது உண்டு, வேற எந்த பாஷையிலயும் திவஜனம் இல்ல. ஒருமை பன்மை அவ்வளவுதானே தவிர இந்த இருமைன்றது இதுலதான் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் திவஜனத்துல சொல்லியும் கூட ஒரு தப்பு கூட இல்லாது பண்ணிருக்கா. இப்படி பேசுறதுன்றது இருக்க இது நகிஞ்சி அபசப்தி தான். இந்த அபசப்தமே துளி கூட இல்லாது சொல்றதுன்னா இது யாரால முடியும் அப்படின்னா இவன் மூணு வேதத்தையும் சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணிருக்கணும். அந்த ரிக்வேதத்தினாலதான் இந்த வினயம் ஏற்படும். நான் யஜுர்வேத தாரிணம், யஜுர்வேதம் ரொம்ப கஷ்டமா, அது வந்து நுற்று பண்றதுன்றது அவ்வளவு சுலபமே இல்லை. அவ்வளவு கஷ்டமான யஜுர்வேதத்தை தாரணம் பண்ணிருந்தாதான் அந்த சீக்வன்ஸோட வரிசையா சொல்ல முடியும். எஜுர்வேத அத்தியனம் பண்ணினவாளுக்கு தான் அந்த சீக்வன்ஸ் வரும் அப்படின்றதுனால நாயஜுர்வேத தாரிணம். இவ சாமவேதத்தையும் இவர் அத்தியனம் பண்ணிருக்கணும் என்ற சொல்ற. சாமவேதத்தை எப்படி அத்தியனம் பண்ணிருக்கணும்னா சாமவேதத்துல ஒரு கஷ்டம், அதுல ரொம்ப குறவா இருந்துருக்கு. டெக்ஸ்ட் ஆன குறவை தவிர அதுல ஊகம் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஊகம் பண்றதுக்கெல்லாம் சாமர்த்தியம் வேணும், அது கானம் பண்றதுக்கு சாமர்த்தியம் வேணும். அதெல்லாம் பண்ணிருந்தாதான் சாமவேதம் சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணிருந்தாதான் இந்த மாதிரி பேச முடியும். ஆகையால இவ பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு ஆச்சாரிய லட்சணத்தை இந்த இடத்துல சொல்ற வால்மீகி. அவ்வளவு விசேஷம் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. நூனம் வியாக்கரணம் கிருத்தம் அனேன பகுதா ஸ்ருதம், அனேன பகுதா ஸ்ருதம் வியாக்கரணம் கிருத்தம். வியாக்கரணம் வெறும் வேதாத்தியனம் மாத்திரம் இல்ல, ஒரு அபசப்தம் இல்லாத பேசுறதுன்னாக்க அப்ப வியாக்கரண சாஸ்திரம் முழுசா அத்தியனம் பண்ணிருக்கணும். ஆகியல பகுவியாகரதானேன நகிஞ்சிது அபசப்திதம். ஒரு ரெண்டு நிமிஷம் கணக்கு பேசினாக்க நூற்று பன்னெண்டு வந்து தப்பில்லாத பேசிடலாம். மணி கணக்குல பேசினமானாக்க தப்பில்லாத பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நாய் நம்மளோட பேசிருக்கேருனாக்க இவ்வளவு நாயில ஒரு தப்பு கூட இல்லைன்னாக்க இவர் எவ்வளவு தெரிஞ்சிருக்க மாட்டார். இவரிடத்துல சொல்லு நாம எப்படி நடந்திருக்கோம், நாம யாரு அப்படின்னா உரத்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம். இந்த மாடுலேஷன் அந்த பேசறதே இருக்க எந்த இடத்துல உறக்க பேசணும் எந்த இடத்துல மொள்ள பேசணும், நாம பேசச்சேயே இதுல எப்படி பேசணும், இது எந்த சன்னிவேசத்தை நாம தெரிய சந்தோஷத்தை தெரியப்படுத்துறதா இருக்கலாம், கோபத்தை தெரியப்படுத்துறதா இருக்கலாம், அல்லது ஒரு பிரீத்தியை தெரியப்படுத்துறதா இருக்கலாம், துக்கத்தை தெரியப்படுத்துறதா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அந்த துக்கத்தை அந்த எதுக்கு ஏற்ற அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடியான ஒரு மாடுலேஷனோட ஏற்ற இறக்கத்தோட பேச தெரியணும், அப்பதான் அது அப்பீலிங்கா இருக்கணும். இவன் பேசுற பேச்செல்லாம் இந்த இப்ப வந்திருக்கிற இந்த ஹனுமார் பேசுற பேச்செல்லாம் உரத்தகம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம் சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் அத்புதாம் அவிளம்பிதாம். எப்படி பேசணும்ன்றதுக்கு சொல்றாரு அவர். இது சம்ஸ்காரத்தினால ஏற்பட்டது, ஒரு நாள்ல சொல்லி கொடுத்து வந்தா வராது, பேசணும். அடுத்த விஷயம் அதுல எந்த இடத்துல நிறுத்துறது, வேகமா பேசினாலும் ஒண்ணும் புரியாது. ஒரு பதத்தை சொல்லச்சேயே ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணிருந்தா அடுத்த பதம் என்ன சொல்ல போறான்றதுக்கு இவ அதே வாயை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி பேசணும், திட்டமா பேசணும். அதுதான் ஒவ்வொன்னும் சொல்ற மத்தியமஸ்வரத்தோட பேசுற அவிளம்பிதாம் சொல்ற. யோசனை பண்ணி யோசனை பண்ணி பேசினமானாக்க அந்த ஸ்பீச் கேட்கறதுக்கே பிடிக்காது. ஆகையால இப்படி எல்லாம் பேசுறத இப்படிப்பட்ட குணங்களோட கணக்கு யார் வந்து இருக்கிறவர்களாக, அதாவது இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கிறவர்களை தனக்கு அமைச்சர்களாக யார் பெற்றிருக்கிறார்களோ அவளுக்கு காரிய சித்தி நிச்சயம். இப்ப ஹனுமாரை பார்த்த உடனே ராமருக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு காரிய சித்தி நிச்சயம் ஏற்பட போறதுன்றதுக்காக. அப்ப சொல்ற, லக்ஷ்மணா நீ சொல்லு நாம என்ன சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லு என்று சொல்ற. அப்போ லக்ஷ்மணர் இவ பொதுவா இவெல்லாம் வந்திருக்கோன்னு விசேஷ ஹனுமான் கேக்குறேன், நீங்க வந்து மகர்ஷிகள் குமார், அதாவது மகர்ஷி வேஷத்துல இருந்துருக்கிற ராஜகுமாரர்கள்னு தெரியுது, ஆனா கூட இந்த காட்டுக்கு என்னத்துக்கு வரணும், நீங்க யார் இத சொல்லுங்க. இப்ப லக்ஷ்மண சொல்றேன், இந்த பம்பா தீரத்துல பார்த்தாக்கா ஒவ்வொரு கா நீங்க என்ன வெறுமை இல்ல, நீங்க ஏதோ உங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்குங்கோ, அந்த மூலையில பார்த்தோம்னாக்க இந்த புஷ்பத்தை காமிக்கிறார், அந்த விலங்குகளை காமிக்கிறார், பட்சிகளை காமிக்கிறார், அவர் என்னமோ சொல்ற, நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இது என்னதுன்னு தெரியலீங்க, நீங்க யாரும் என்ன கதையில வந்திருக்கோம், லக்ஷ்மணா நீ சொல்லுன்னார், லக்ஷ்மணா சொல்ற ஆரம்பிக்கிறேன். அவங்க எங்க நடந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன், தசரதனுடைய ராஜாவார் பேர், அவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் இவர், இவர் வந்து சீதை இவருக்கு மனைவி, நாங்க மூணு பேருமா வந்தோம், கை கை விற்த்தாந்தத்தை எல்லாம் சொல்லி காட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஆசிரமமா தாண்டி கடைசியில மாரிச்சனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி அங்க சீதை தூக்கி பாவரைக்கலாம் சொல்லிட்டு, இங்க வந்து நீங்க என்னமோ பேசிருந்தீங்களா, என்ன பேசிருந்தீங்கன்னு அவர் கேட்டார் இல்லையோ, அதுக்கு சொல்ற இந்த பம்பா தீரத்துல வரச்சே இவர் சீதையை நினைச்சுட்டேரவ, சீதையை நினைச்சிருந்து இவர் அந்த சீதை விஷயமா தான் பேசிட்டு வந்த, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. சீதை எப்படி இருந்தா இவருக்கு அப்படின்னு, யுத்தே சிஷ்யாஜ பிதமாராதனே பந்துராத்தௌ சீதாசாமே சிசிரித மகாகானனே கானஜாதா. கவி சொல்றான், ராம சொல்ற வார்த்தையா, ஆதௌ சித்தௌஷதிரிவ, உடம்பு சரியில்லாத போயிடுச்சாக்க அது பெரிய ஓஷதி மாதிரி அவ இருப்பாளாம், தாமருக்கு தலைவலிக்கிறதுன்னு சொல்லிட்டாக்கா அவ வந்து தலையை பிடிச்சு விடுவலாம், அங்க இருக்கிற மூலிகை எதனா இருந்திருந்தா அந்த மூலிகையை தேய்ச்சி இது பண்ணி போட்டு அந்த தலைவலி இல்லாத பண்ணுவலாம் அவள். ஆதௌ சித்தௌஷதிரிவ ஹிதா கேலி காலே வயசா சித்தௌஷதிரிவகிதா ஆதௌ. அப்படி ஹிதமா நடந்துக்கிறவள், உடம்பு சரியில்லாத இடத்துல விளையாடச்சே வயசா, தன்னுடைய தோழன் மாதிரி இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழி. பத்னி திரேதாயஜன சமயே, அக்னிஹோத்திரம் பண்ற அக்னிகாரியம் பண்ணச்சே பத்னி மனைவியா இருந்துருப்பான், என்ன பத்திரனோ யஜ்ஞ யோகன்னு அந்த கணவனுக்கு உபகாரம் பண்றவளாக இருக்கணும். அத்த சொல்ற, பத்னி திரேதாயஜன சமயே க்ஷத்ரியாண்யேவ யுத்தே, யுத்தத்துக்கு போகச்சு ஒரு க்ஷத்ரியமாக இருந்திருக்க க்ஷத்ரிய ராஜபத்னி எப்படி இருப்பளோ அப்படி இருக்கிறவள் அவள். அந்த ராஜபத்னி எப்படி இருப்போ அப்படின்னா, இவளுக்கு மங்களங்கள்லாம் சொல்லி நீ ஜெயிச்சுட்டு வரணும்னு சொல்லி சொல்றவள், அந்த மாதிரி இருந்திருக்கவள். சிஷ்யா தேவ த்விஜ பிதரு சமாராதனமே, பெருமாள் திருவாராதனம் பண்ணமானாக்க அப்ப சிஷ்யா இருந்திருப்பாள், அந்த ஆராதனத்துக்கு உண்டான சககாரம் பண்றது சிஷ்யெல்லாம் பண்ணி வைக்கிற மாதிரி. த்விஜ பிதரு தேவ சமாராதனே, தேவதாராதனம், பிதிருக்களுடைய ஆராதனம், சிராதாதிகள், பிராமணர்கள் அதிதி பூஜை வந்ததுன்னா அப்ப எல்லாத்துக்கும் கூட இருந்திருக்கும். பந்துரார்த்தம், ரொம்ப கஷ்டம் வந்துருத்துனாக்கா அப்ப ஒரு பந்துவா இருந்திருக்கிறவள். இப்படிப்பட்ட சீதைய நான் எழுந்து சாமேசி சிரித்த மகா காணமே காணதாதா, அவளை காணமேன்னு அழுதுன் இருக்க அந்த சீதை விஷயத்துலதான் இவர் சொல்லிட்டு இருக்க. இது லக்ஷ்மணா சொல்ற வார்த்தை. சாதாரணமா நமக்கு அதிர்ச்சி மத்தியான வேளையில பெருமாளுக்கு இச்சையில பெருமாள் திருவாராதனம் பண்றோம், இந்த பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே எப்படி பண்ணணும், பெருமாளை என்னவா நினைச்சிருந்து திருவாராதனம் பண்ணணும்ன்றத சுவாமி தேசிகன் தினச்சரையில சாய்கிறார். வருவது ஒரு உறவு என பெருமாளுக்கு வரச்சே திருவாராதனம் பண்ணச்சே ஒரு அதிதி எழுந்துருளி இருந்தா அதிதி வந்தா நமக்கு ரொம்ப பந்துவா இருக்கிறவா வந்தாள்னாக்கா அவளை எப்படி நம்ம பிரீதியோட உபச்சரிப்போமோ அந்த மாதிரி பெருமாளுக்கும் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இளவரசன அந்த அதிசயாக்க அவனுக்கு ஒண்ணும் பெரிய சத்காரம் பண்ணிட்டு மாட்டோம் நம்ம பன்னிருக்க சாத்து போட்டு சாப்பிட்டு போன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா வந்ததே ஒரு ராஜாவா ஒருத்தன் வந்தான்னா அதுவும் இளவரசா கணக்கு ஒருத்தன் வந்துட்டான்னாக்கா எவ்வளவு சந்தோஷத்தோட நம்மாத்துக்கு இவன் வந்துட்டான்னு ஒரு குதிச்சுண்டு அவருக்கு என்னென்ன முடியுமோ அப்பேற்பட்ட நம்ம கையில எதெல்லாம் சக்தமா இருந்திருக்கோ உயர்ந்த வஸ்துக்களா இருக்கோ எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி பெருமாளுக்கு திருவாராதனத்தை நினைச்சிட்டு பண்ணணும். மருவனன் மகன இதெல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும். அம்மா பையனுக்கு பையன் வந்திருக்காங்கன்னா என்ன பரிவோட எப்படி உபச்சரிப்பாளோ அந்த மாதிரி பெருமாளுக்கு பரிவோட நம்ம பண்ணணுமா ஒரு அம்மா மாதிரி நடாத ஒரு அம்மாள் விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே ஆவி பறந்து நாம சாப்பிடுவோமா குழந்தை சாப்பிடுமா சாப்பிடாது அது பெருமாளுக்கு தானே பரவாயில்லன்னு எடுத்து வைக்கக்கூடாது. அது சுகோஷ்ணமா இருக்கணும் இல்ல ஆறி போனதையும் கொண்டு வைக்கக்கூடாது சுகோஷ்ணமா பண்ணணும். மறுபுன் மகன வன்மத கரியன அருவினை மணியன ஒரு பெரிய யானை மாதிரி பெருமாளுக்கு வந்து வச்சு நிறைய வந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணும் ஏதோ துளி உண்டு துளி உண்டு பண்ணி பண்ணக்கூடாது அது பெருமாள். அது மாத்திரம் இல்ல அருவிலை மணியன அடியவர் அடைபவர் அனர்கமான ஒரு வஸ்து மகாரத்னம். அந்த மகாரத்னம் கிடைச்சா எப்படி நாம போத்தி போத்தி போத்தி வளர்ப்போம் பத்திரமா வச்சுப்போமோ அந்த மாதிரி பெருமாளுக்கு பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்படி அருகனை இறையவனை அருகனை உடனே இப்படி இஜ்ஜாராசனம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் சாய்கிற இது நினைவுபடுத்துறது ராமருடைய விஷயம். ராமர் எப்படி நடந்துட்டார் சீதை எப்படி எப்படி எல்லாம் ராமர் விஷயத்துல நடந்துட்டார்னு சொல்லி இந்த விஷயங்கள் மொத்தத்தையும் லக்ஷ்மணர் சொல்ற. சரி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுமே தான் யாருன்னு சொல்லணும். அகமஸ்ய அவரோ பிராதா குணை தாத்யம் உபாகதான் நான் அவருடைய தம்பி. சரி அதோட போருமான தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையா. குணைஹி தாத்யம் உபாகதான் ராமனுடைய குணங்கள்னாலே ஈர்க்கப்பட்டு அவனுக்கு அடிமையாக ஆயிருக்கேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ராமன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருனாக்க வழியில சொன்னா அந்த தனுனுடைய தனுன்னு ஒத்த அதாவது இந்த கபந்தனுடைய திதியனுடைய புத்திரன் தனு அவ சொன்னா நீ உனக்கு இந்த நிலையில அங்க சுக்ரீவன் இருக்கான் சுக்ரீவன் இடத்துல போனவானாக்க உனக்கு சகாயம் பண்ணுவா என்று சொன்னார். அதை நினைச்சிட்டு அந்த சுக்ரீவனை தேடிட்டுதான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இந்த இடத்துல இந்த பம்பா தீரத்துக்கு வந்திருக்கோம். இது ரமணீயமா இருக்கிறத பார்த்த உடனே ராமருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்து சீதையை நினைச்சிட்டு கொஞ்சம் வேதனைப்பட்டு இப்ப நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா அகஞ்சைவச்ச ராமச்ச சுக்ரீவம் சரணம் ஏக தத்வாச்சவித்தானே பிராபியதான் உத்தமம் யசா லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவன் நாத வித்யதி நீ கேக்கிறதுனால நான் சொல்றேன் இது வரைக்கும் சர்வத்தையும் நான் சொல்லிட்டேன் உண்மையை எல்லா உண்மையும் உன்னிடத்துல நான் சொல்லிட்டேன். நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்னா அகஞ்செய்வராம சுக்ரீவம் சரணங்கதோ சரண சப்தத்துக்கு கிரக ரட்சித்ரோகன்னு நான் லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் மகர்ஷிகள்லாம் வந்து ராமனிடத்துல சரணாகிதி பண்ணவா. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா சுக்ரீவன் தான் எங்களுக்கு ரட்சகன்ற ஒரு எண்ணத்தோட இங்க சுக்ரீவன் இடத்துல நாங்க வந்திருக்கோம். லோகநாத புரா பூத்வா சுக்ரீவன்நாத முச்சதி உலகத்துக்கே நாசனாக இருந்திருக்கவனாக இருந்திருக்கிற ராமபிரா இப்பொழுது சுக்ரீவன நாசனாக முச்சதி விரும்புகிறார். சீதாயத்யஸ்னுஷாம் சாதிதே சமவத்தலாம் சத்ய புத்திர சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணங்கத யஸ்யஸ்னுஷம் தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு சீதா தசரத சக்கரவர்த்தி மூணு லோகத்துல இருந்திருக்க இந்திரனுக்கு கூட புகழாக இருந்தவன், அவன் நாசனாக இருந்திருக்க அவருடைய பிள்ளை போய் சுக்ரீவனை நாசனாக விரும்புற. சரி, இப்ப இவருடைய விஷயம் மொத்தத்தையும் சொல்லிட்ட. சோகாபிபூதே ராமேது சோகார்த்தே சரணங்கதே கர்த்து மருகதி சுக்ரீவனாம் பிரசாதம் சாயுதமை. இப்படிப்பட்ட ராமனுக்கு சுக்ரீவன் சகாயம் பண்ண வேண்டியது நியாயமா இருந்திருக்கு. அப்போ ஹனுமான் சொல்றே, வாஸ்தவம் எதிர்ஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக, இது அவசியம் பார்க்கணும். ஒரு விஷயம், சுக்ரீவனுடைய நிலை என்னன்றது பார்க்கணும். பகிராஜ்யாச்சு விபிரஷ்டா கிருத வைரஷ்ட வாலினா, உமக்கு கைகையினால ராஜ்யத்திலிருந்து நீ காட்டுக்கு வந்தவராயிட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமையனாலேயே ராஜ்யத்திலிருந்து திருத்தி அடிக்கப்பட்டவனாக போயிட்டான். இந்த ரிஷிமுகத்துல உட்கார்ந்து உம்முடைய மனைவிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். யார் தூக்கி போனான் தெரியல, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவனுடைய மனைவிய தமையனே பிடிங்கிட்டான். அவனும் மனைவியை இழந்தவன், சுக்ரீவனும் மனைவியை இழந்தவன், நீரும் மனைவியை இழந்தவன். அவனும் நாட்டை விட்டு வெளியில வந்திருக்கவன், நீரும் நாட்டை விட்டு காட்டுல இருந்துருக்குவர். கட்டாயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஐக்கியமத்தம் இருக்கு, எண்ணங்களுடைய ஒற்றுமை இருக்கிறதுனால அவர் கட்டாயம் சகாயம் பண்ணுவேன் என்று ஒரு நல்ல வார்த்தையோட அனுமார் சொன்னேரான். அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் முதுகு மேலேயே பிரிட்டமாரோப்பித வீரோ ஜகாம கபி குஞ்சரகான், இனிமே இந்த கபி இந்த சன்னியாசி வேஷம் எல்லாம் குழந்தை வேஷமே இருந்துட்டு போட்டான்னு சொல்லி தம் முதுகுல ஏத்திண்டு அவ ரெண்டு பேரையும் ஏத்திண்டு அங்கேருந்து கலந்து போறான். அப்போ அந்த சுக்ரீவனிடத்துல போற ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு சகாயம், ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு ஏற்படுறது. பவான் தர்மாவனீதர்மவத்சல ஆக்யாதா வாயுபுத்ரேண தத்வதோ மே பவத்குணா. கொஞ்ச நாழிதான் பாக்குற அனுமான், ஆனா கொஞ்ச நாழியா இருந்தா கூட நல்லா தெரிஞ்சு போயிட்டான். சுக்ரீவனிடத்துல போய் சொல்ற ராமனுடைய குணங்களை மொத்தத்தையும் சொல்ற. சீதா பிராட்டி தத்யான்ன பிரதிகிருந்தியாத்துன்னு சொல்லிருக்கா ராமரை பொறுத்த வரைக்கும். ராமன் எல்லாருக்கும் கொடுக்கிறவரே தவிர அவர் வாங்கிறவர் இல்லைன்னு சொல்லியிருக்கா. அப்ப ராவணன் இடத்துல சொல்ற வார்த்தை, சீதை சொல்ற வார்த்தை, அவர் அவாஸ்த சமஸ்த காமர்னு சொல்லிருக்க. அப்பேற்பட்ட உன்னுடைய குணங்கள் மொத்தத்தையும் கொஞ்ச நாள் அனுமாத்தின் மொத்தத்தையும் என்னண்ட சொல்லிட்டு இப்ப ராஜா ராஜாவோட பேசுறான். சுக்ரீவன் ராஜா, ராமர் ராஜா, அந்த சுக்ரீவன் ராமரோட பேசுறான். அதுதான் எங்க சுவாரஸ்யம். பவான் தர்மாவனீதாக சர்வவத்சலஹ, ராமனுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் குட்டியா சொல்றாருக்கும் எல்லாரிடத்திலயும் பிரீத்தி. சர்வவத்சலஹ சுதபா, எத்தனையோ தபஸ் பண்ணவர், பரிசுத்தமான தபஸ் பண்ணவராக இருந்திருக்க, தர்மத்தில இருந்து துளி கூட நழுவாதவராக இருக்க, சாட்சாதா வாயுபுத்திரேன தத்வதோதே பவத்குணாக, இந்த வாயுபுத்திராக இருந்திருக்கிற ஹனுமாராலே உன்னுடைய குணங்கள் என்ன உண்டோ அது இருக்கிற பிரகாரம் உண்மை மட்டும் சொல்லி ஆயிப்போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரோச்சத்தை எதிமே சக்கியம் பாகுரேக பிரசாரிதா கிருஷ்யதாம் பாணினா பாணி மரியாதா பத்யதாம் யுவா. பரங்கு கைய நீட்டு, இது இந்த கூட்டுறவுக்கு எல்லாம் ஒரு சிம்பிள் போடுறாள் அந்த மாதிரி. என்னோட உமக்கு சக்கியம் பண்ணிக்கணும், தோழமை கொள்ளவனும்னு கணக்கு விருப்பம் இருந்ததுன்னாக்கா இந்த கை மேல இந்த கை, இந்த கைய மேல கைய வச்சு நாம ரெண்டு பேரும் சக்ஷம் பண்ணிப்போம் என்று சொல்றான். அதுதான் சொல்ற, ரோச்சதே எதிமே சக்ஷம் பாகுரேஷ பிரசாரிதா, நான் கைய நீட்டுறேன்னா இதை நிற்பான். குரங்கு கைய ராமன், அதுதான் இங்க விசேஷம். அப்போ ஆஹா, இதுக்குதான் நான் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். குரங்குலாம் நான் நினைக்கிறது இல்ல. பாகவதால கூட எந்த நசூத்ரா பகவத் பக்தாக பகவத் விப்ரா பாகவத ஆத்மிருத்தான்னு சொல்ற அந்த, இதுக்கு பெரிய விசாரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரத்துக்கு சொல்ல பொதுப்படையான ஒரு சாமான்யமான அர்த்தம். அந்த பகவத் பக்தாளுக்கு பக்தால ஜாத்திய கொண்டு இழி சொல்லு சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. இப்ப இந்த பகவத் பக்தாளாக இருந்திருக்கிறதுனால இந்த சுக்ரீவனையோ ஜட்டாயுவோ இவ பிராணியா இருக்கு பட்சியா இருந்திருக்குன்றதுனால அவளை இழிவுபடுத்தக்கூடாதுன்றதுனால பெருமாளும் என்ன பண்ணிருக்காருனாக்கா தன் கையை நீட்டி இது அக்னி சாட்சிக்குமாக ஆக்கட்டும்னு சொல்லி ஹனுமார் இடத்துல சொல்ற. ஹனுமார் அங்க இருக்கிற குப்பை அங்க இருக்கிற பக்கத்துல மர தரகள்லாம் எடுத்து வந்து மூட்டுரு, அது மூட்டின உடனே வந்து அக்னி சாட்சிக்குமாக இவ ரெண்டு பேருடைய சக்ஷம் ஏற்பட்டு போயிருக்கு. இந்த சக்ஷம் நட்பு ஏற்பட்ட பிறகு அவர் சொல்ற அப்போ ராமர் கேட்கிறேன், நீ எதுக்கு கத்து மருகதுகாது வாலினால எனக்கு ஒரே பயமா இருந்தது. அந்த ரிஷிமூக்க பருவத்தை தவிர வேற எங்கையும் என்னால போக முடியாது இருந்திருக்கு. என்னால ஃப்ரீயா போகும்படியாக நீதான் பண்ணணும், என்னுடைய பயத்தை நீதான் போக. பராக்கிரமம் என்ன பராமன் இடத்துல பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற எனக்கு நீ அபயத்தை பண்ணணும்னு சொல்லி அப்ப பயத்தினாலே பீடிட்டு இருக்கிற எனக்கு அபயம் பண்ணனா சுக்ரீவன் சரணாகதி பண்றாரு. எப்ப சரணாகதி பண்றா? நண்பனானது பாடு சரணாகதி பண்ண அங்க மகாவிஸ்வரம் இருந்துட்டு இருக்கு. அக்னி சாட்சிகமாக நண்பனா ஆயிட்ட அகையால இவர் தன்னுடைய காரியத்தை முடிச்சு கொடுப்பேன்ற மகாவிஸ்வாசத்தோட ராமரிடத்துல சரணாகதி பண்ற சுக்ரீவன். அந்த சரணாகதிக்கு முக்கியமான அங்கமா இருந்திருக்கிற மகாவிஸ்வாசம் இருந்திருக்கு. ராமனுடைய குணங்கள் மொத்தத்தையும் ஹனுமார் மூலமாக தெரிஞ்சின்றதுனால இனிமேல் ராமருக்கு சுக்ரீவன் அனுகூலமாதான் இருப்பாரே தவிர ஒருபொழுதும் பிரதிகூலமாக இருக்க மாட்டேன். அனுகூல்ய சங்கல்பம் பிராத்கூல்ய வர்ஜனம்னு சொல்லக்கூடிய ரெண்டு அங்கங்களும் வந்துடும். கார்பண்யம் தன்னுடைய இயலாமை, வாலி அடிச்சு அடிச்சு என்னால வாலியோட எதிர்த்து சண்டை போட முடியல ஆகையால நான் பயந்து ஒதுங்கி இருந்திருக்கேன்னு தன்னுடைய இயலாமைய சொல்றது, அதுதான் கார்பண்யம். அனன்ய கதித்துவம், ராம ஒன்ன தவிர எனக்கு வேற யாரும் கதி இல்லை. கோபுரத்து வரணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்த்தசிய அபயம் குரு, பயத்தினாலே ஆர்த்தமா அப்படியே பீடிச்சு துக்கத்தை அடைஞ்சிருக்கிற எனக்கு நீ அபயத்தை கொடுக்கணும்னு கோபுரத்து வரணும் பண்ற சரணாகதி பண்ற. அஞ்சு அங்கங்களோட கூட சம்பூர்ணமான அங்கத்தோட சுக்ரீவன் சரணாகதி பண்றதுனால ராமர் அப்பயே அந்த சரணாகதியினுடைய பலத்தை. இப்ப யாரு ராமருக்கு கருணை இருக்கணும் பலத்தை கூட யாரிடத்துல சரணாகதி பண்ணணும்னா காருண்யமும் சாமர்த்தியமும் உடையவாளிடத்துல தான் சரணாகதி பண்ண முடியும். கருணா காப்பஸ்தம் காருண்யம் உடையவர், ராமருக்கு இல்லாத வீரமா யாருக்கு இருக்கு அவருடைய சாமர்த்தியம். அப்ப ராமர் உடனே சொல்லிடுறது, வாலினம் தம் மதிஷ்யாமி தவ பரியாபகாரிணம் அமோகாக சூரிய சங்காதாக மமே மே நிதிதாஸ்தராக. இப்படி அம்பராத்தோணில இருக்கிற அம்பை எடுத்து காண்பிக்கிறாம், தொட்டு சொல்றாம், என்னுடைய பாணங்கள்லாம் அமோகா எப்பவுமே வீண் போனது கிடையாது, சூரியனை மாதிரி பிரகாசத்தை உடையது. இப்பவே நான் சொல்லிவிட்டேன் உனக்கு வாலிவதம் நான் பண்ணிடுறேன்னு அவர் சொல்லு. தவ பிரசாதேன சிம்ஹ வீர பிரியாந்தராஜ்யம் சமாப்னுயாமகம் ததா குருத்வம் மரதேவ வைரிணம் யதாஹம் ஜாதே சபுனர்மமாக்ரஜம். தவ பிரசாதேன சிம்ஹ வீர சொன்ன உடனே பெரியது எப்படி நடந்துக்கணுமோ அதை நடந்துக்கல, சரணாகதி பண்ணவும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். உன்னுடைய அனுகிரகத்தினால நான் என்னுடைய மனைவியை நான் பெற போறேன் அடையறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நீ பண்ணிக்கொண்டு சொல்ற. இது ஒரு பிரகாரமான ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு சக்ஷம் ஏற்பட்ட ஒரு நிலைமை. அந்த சுக்ரீவன் என்ன பண்ண இந்த சமயத்துல சொல்ற, வர்த்தாந்தெல்லாம் சொன்னா கொஞ்ச நாள் முன்ன நாங்கள் அஞ்சு பேரும் இதே ரிஷிமுகத்துல உட்கார்ந்து இருக்கச்சே, மேல ஒரு புட்பக விமானத்துல ராவணம் போனா சீதையும் போனா ஆறாமா ஆறாமான்னு சொல்லிட்டே சொல்லிட்டு போனா அவதான் சீதையாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு உத்திரியத்துல மேல மேல் துண்டுல நிறைய ஆபரணங்கள்லாம் கட்டி போட்டு அது வில் மேலே கீழே போட்டா நாங்க உட்காந்து இருக்கிற இடத்துல அது வந்து விழுந்தது. அதெல்லாம் பாரு, அது பாருமே அப்படின்னு அனுமார விட்டு சொல்ற. அனுமார போய் நீ போய் அதை எடுத்துட்டு வரணும்னு சொல்ற சுக்ரீவன். அனுமாரம் அதை கொண்டு வரு, கொண்டு வந்தா அந்த மூட்டு குரோசந்தி ராம ராமேதி லக்ஷ்மணேதி சவிஸ்வரம் புரந்தி ராவணே பத்மகேந்திரேவதூரியதா ஆத்மனா பஞ்சமம் மாம் ஹி திருஷ்வனா சைல திலம் திதம். இந்த இடத்துல நானு என்னோட அஞ்சு பேர், சுக்ரீவன் தவிர இன்னும் நாலு பேர், நாங்க அஞ்சு பேருமா உட்காந்து இருக்கச்சு ராமராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு சொல்லிண்டே கத்திண்டே ஒரு அந்த உத்திரியத்துல ஒரு கட்டி போட்ட ஆபரணங்கள்லாம் வந்து எங்க மேல விழுந்தது. அந்த ராவணனுடைய மடியில அப்படியே பாம்பு மேல உட்காந்து இருக்க மாதிரி பயந்துட்டு நடுங்கிட்டு உட்காந்து இருக்கவிட நாங்க பார்த்தோம் நானு. ஆகையில அதெல்லாம் சீதையினுடைய தானு நீ வேணா பாரு அப்படின்னு அதை கொண்டு வந்து அனுமார் கொண்டு வந்து காமிக்கிறாராம், அதை பாக்குறாராம். இதம் பசேதி ராமாய தரிசையா மாதவானரகம் சீதா ஸ்னேக பிரவருத்தேன சது பாஷ்பேன தூஷிதம் ஹப்ரேதி ருதன்னே தைரியமுத்ருஜன்ய பத தீர்த்தோ. அத பார்த்ததான் அந்த பூஷணம் மட்டும் சீதா பிராட்சி அன்னைக்கு அகத்தியாசிரம் அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல அனசூய போட்டு பார்த்த ஆபரணங்கள் மொத்தம் அப்படியே இருந்தது. இது மொத்தம் பார்த்தவொடனே இது சீதைன்னு ராமர் தெரிஞ்சுட்டு இப்ப இதெல்லாம் பாரு இது பாரு பக்கத்துல லக்ஷ்மணர் இருக்கேன், லக்ஷ்மணர் பார்த்து சொல்றேன் இது அவளுடைய உத்தியானம் மட்டும் இல்ல, இது அவளுடைய தோடாட்டம் இல்ல, காதல் போட்டுக்கிறதாட்டம் இல்ல, அவர் தள்ள வச்சிருக்க திருச்சாமந்தி பூவாட்டம் இல்லையா, ராக்கடி மாதிரி இல்லையா, இது பாரு பாருன்னு ஒவ்வொன்னா சொல்லி சொல்றேன். இது இது எப்படி இருக்கு, இது என்ன பாரு, இது அவளுடைய தோல் விளையாட்டம் இருக்க, இது பாருன்னு ஒன்னு ஒன்னா காமிக்கிறார். இது காமிச்சாக்க அப்ப லக்ஷ்மணர் சொல்றேன், நான் அதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் அண்ணா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நாகஞ்சானாமிகே யூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனா. அவளுடைய தோழையா என்ன கேட்டேனா எனக்கு சொல்ல தெரியாது, நான் அவளுடைய தோழையே நான் பார்த்தது கிடையாது. அவளுடைய குண்டலமா காதுக்கு அணியக்கூடிய அந்த தோழான்னு கேட்டேனா தெரியாது, நான் பார்க்கல. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், நான் நிச்சயம் சேவிக்கிறேன். அந்த சேவிக்கச்சே அவளுடைய மெட்டி கால போட்டு இருக்கிற மெட்டி எனக்கு தெரியும், அந்த தலைச்சு எனக்கு தெரியும். இது பார்த்தா சீதா பிராட்சி தான் அதுல ஒண்ணு சொன்னாங்க, நூபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. ஐயா சுவாமியினுடைய போட்டோ இப்ப எல்லா இடத்துலயும் போட்டோ பார்த்தா தெரியும், இந்த சுவாமியினுடைய திருவடி உள்ளங்க அந்த திருப்படி வெளியில தெரியற மாதிரி இருக்கும். அந்த போட்டோல இப்ப இருந்துட்டு போட்டோக்கு சுவாமியினுடைய சதாப்தி 100வது திருநட்சத்திரம், அதுக்கு ஒரு இடத்துல போய் அந்த பத்திரிகை அவர் லௌகிக்கிறதா, அந்த பத்திரிகையில சுவாமியினுடைய போட்டோ கலர் போட்டோ இருந்து போட்டோவை கொண்டு போய் அந்த போட்டோவோட இருக்கிற பத்திரிகையை அவர் கொண்டு போய் கொடுத்தார். அந்த பத்திரிகையை பார்த்த உடனே அவர் பார்த்தேன் சாமியனுடைய போட்டோவை பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் ரொம்ப நாள் ஆச்சு சாமியை சேவிச்சு 10-12 வருஷம் 80 திருநட்சத்திரத்துல 85 திருநட்சத்திரத்துல நான் வந்து மரணியாசம் பண்ணிட்டு வந்து சாமியை சேவிச்சதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ரேழி திண்ணையில சாமி இந்த மாதிரிதான் எழுந்தேன், நான் கீழே உட்கார்ந்தேன், சாமி ஏதோ பேசினேன், அவர் பேசுறதுலாம் எனக்கு புத்தியே போல. நான் பார்த்திருந்தது மொத்தம் என்னன்னு கேட்டாக்க அவருடைய திருவடியை மாத்திரமே தான் நான் பார்த்திருந்தேன். இப்ப அந்த போட்டோல இருக்கிற திருவடியை பார்த்த உடனே அது சுவாமியினுடையதுன்றது எனக்கு ஏற்படுறது, அந்த ஞாபகம் தான் எனக்கு வருதுன்னு. இப்ப லக்ஷ்மணர் மாதிரி நீர்னு சொல்லி சொன்ன நானு, நாகஞ்சானாமி கையோரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரே தொகை ஜானாமி நித்யம் பாதாபி வந்தனாத்து. அவர் லௌகிக்கராக இருந்தா கூட அவருக்கு ஏற்பட்ட அவர் விஷயத்துல எனக்கு நிஜமாவே ஒரு பொறாம வந்து அவருக்கு இருக்கிற பக்தி நமக்கு இல்ல பத்தியா சுவாமி இடத்துல, அவர் திருவடியே பார்த்து நம்ம சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நமக்கு இல்லையேன்னு எனக்கு பிராம வந்தது. லக்ஷ்மணர் ஒரு சிஷ்யனாக இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்றத காண்பிக்கிறார். இங்க அப்ப பாக்குறேன், பவா வசதி திரட்சோ மகத் வசனதம்மா போயிருக்காளோ போனாளோ தெரியலையே, ரொம்ப விசாரமா இருக்க அப்படின்னு ராமர் அழகத பார்த்த உடனே சுக்ரீவர் சொல்ற, பொண்ணாட்டு பத்தி நீ இது பண்ணாத, அஸ்வாசனம் எனக்கு இந்த லோகத்துல மூணு லோகத்துலயும் எனக்கு தெரியாத இடம் கிடையாது, அதில் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவேன், விசாரமே படாத. ராமர் என்ன பண்ற, அவருக்கு விசுவாசத்தை கொடுக்குற, நான் வாலிபதம் பண்றேன்னு சொல்லிட்டே நீ வெறுமையான சொல்றியா அப்படின்னா நான் எப்பவுமே போய் சென்று அன்று தன்னோக்த பூர்வம் மேட்டவட்சே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்யே நைவ சபாம்யஹம். நான் சத்தியமா சொல்றேன், பாலிவதம் பண்ணி உனக்கு ராஜ்யத்தையும் உன்னுடைய மனைவியும் நான் மீண்டும் கொடுக்கிறேன், நான் ஒரு சமயத்திலயும் நான் போய் சொன்னது கிடையாது என்று சொல்றா. பரிதிஷ்டஸ்து சுக்ரீவன் வாக்கேன ஹரிஷிதா லக்ஷ்மணம் சாக்ரஜம் சூரம் வீதம் வசனம் அப்ரவீத்து. அப்போ சந்தோஷப்பட்டு இது அந்த வார்த்தையினாலேயே சுக்ரீவனுக்கு சந்தோஷம் வந்துட்டான். சொன்னச்சு தன்னுடைய நிலைய, தனக்கு இப்படிப்பட்ட நிலை எப்படி வந்ததுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் திருத்தி அடிச்சுட்டு நான் இங்க இருந்திருக்கேன்னு ராமர் கேக்குற. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே, உங்களுக்குள்ள ஏண்டா பா சண்டா வந்ததுன்னு கேக்குறேன். அப்ப கிண்ணிமித்தம் அபூத் வைரம் ஸ்ரோதும் இச்சாமி தத்வதா சுகம் காரணம் காரணம் சுத்வா வைரத்திய தப்புவானார. நீங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா ஒரு காலத்துல இருந்துட்டு இப்படி பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்ன்றத கொஞ்சம் சொல்லன்னு கேக்குறா. இப்ப சுக்ரீவ சொல்ற, அந்த மாயாவியோட சண்டை வரைச்சு அந்த குகைக்குள்ள போன ஒரு வருஷம் முழுசா வெளியில காத்தணும், வெளியில வரல. அப்ப பார்த்த ஒரே ரத்தமும் நொதுவா வந்ததை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுத்து, வாலியே போயிட்டான்னு அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து மூடிட்டு நான் வந்துட்டேன். ராஜ்யத்துக்கு வந்தாக்கா வாலியும் இல்ல வேற ராஜாவும் இல்லைன்னு சொன்னதுனால அங்க இருக்கிற வாழ்லாம் என்ன கூட்டு சொன்னா, நீ ராஜ வாலி வாலி போயிட்டு இருக்கோம் தீர்மானம் பண்ணிட்டான், நீ இந்த கிருஷ்ணந்தில ராஜ பாரத ரக்ஷண பாரத நீ ஏத்துக்கணும்னு சொன்னா என்ன ராஜாவா ஆக்கின உடனே இருந்தான். அந்த வாலி என்ன பண்ணா, மாயாவி வதம் பண்ண பிற்பாடு வெளில வர வந்தாக்க இந்த கதவு மூடி இருக்கு, மொத்தம் குகையில இருந்து வெளில வர முடியல, பாறாங்கல்ல போட்டு மூடி இருக்கு. வாலி பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறபடினால சொல்லிட்டு வெளியில வந்தா நான் சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே நான் விழுந்து சேவிச்சு நான் சொல்றேன், சரணாகதி பண்றேன், நான் தப்பு பண்ணல, இவெல்லாம் சொன்னதுனாலதான் நான் இந்த ராஜபாரத்தை நான் ஏத்துண்டேன்னு சொல்றேன். கேட்கல கோப்பம் என்னிடத்துல தெரித்து தெரித்து அடிச்சான். அதையால நான் எங்க போனாலும் விடல, அதையால இன்னி தினத்துல இந்த இடத்துல நான் அவசப்பட்டு இருக்கேன் நானு சொல்லி அவர் சொன்னான். சொன்னப்பாடு நேர் சொல்லிட்டே வாலி வதம் பண்ணிடுறேன்னு, வாலியினுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த இடத்துல மாத்திரம் ஏன் வராது போயிட்டான் அப்படின்னு. இங்க மகர்ஷி தபஸ் பண்ணிருந்த, மகர்ஷி தபஸ் பண்ணிருந்த ஆசிரமத்துல துந்துபின்னு ஒரு ராட்சசன் வந்தான், அவன் பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான். அந்த சமுத்திரத்தோட சண்டை போடுறேன்னா, அப்பா எனக்கு சமயமே இல்லை உன்னோட சண்டை போடுறதுக்கு நான் வரலன்னு, நீ போய் அங்க ஹிமவத் பர்வத்தோட சண்டை போடுன்னு சொன்னான். அந்த ஹிமவானோட சண்டை போடலான்ட்டு போனமானாக்க மகிஷ ரூபத்தை ஏர்ம ரூபத்தை சண்டை போடலாம், ஐயோ இங்க தபஸ்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, இங்க சண்டை போட்டு நம்ம கெடுக்குவானா, உன்னோட சண்டை போடுறதுக்கு சமானமா இருக்கிறோம், வாலி ஒத்தம் தான் இருக்கான், அவனிடத்துல போய் கிருஷ்ணந்தில போய் அவனிடத்துல சண்டை போடணும், அந்த துந்தியோட துந்துபியோட சண்டை போட்டு அந்த அவனுடைய உடம்ப ஒரு சைட்டு சைட்டு கையால போட்டு அடிச்சு போட்டது இருக்க இந்த ஆசிரமத்துல வந்து விழுந்தது. இந்த ஆசிரமத்துல விழுந்த உடனே இந்த ஆசிரமத்தினுடைய பரிசுத்தி எல்லாம் போயிடுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமத்தை விட்டு போயிட்டு அந்த வாலியையும் சாபம் கொடுத்துட்டு, தோபாரு இன்னும் அந்த துந்துபியினுடைய சரீரம் இருக்கு பாருன்னு. அவ்வளவு பராக்கிரமசாலி வாலி, சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நாலு சமுத்திரத்துக்கும் போற வழக்கம், அவ்வளவு பராக்கிரமசாலி வாலி. இதோ இங்க ஒரு தாள விருட்சம் இருந்துருக்கு, இந்த தாள விருட்சம் கையா ஒரு உழுக்கு உலுக்கினான்னா சரி அந்த தாள விருட்சத்துல ஒரு இலை இல்லாத மொத்தம் கொட்டி போயிடும், அவ்வளவு பராக்கிரமசாலி வாலி என்று சுக்ரீவர் சொன்னான். அவ்வளவுதானே, இவர் என்ன பண்ணேரா, கால் சுண்டு வரலால இப்படி உதச்சு தள்ளினேறான். தள்ளினாக்கா எங்கேயோ போய் அந்த துந்துப்பியினுடைய சரீரம் எழுப்பு கூட அப்படியே இருந்தது. அது எங்கேயோ எத்தனையோ மைல் தாண்டி போய் விழுந்துதான். இதை பார்த்துட்டு சுக்ரீவன் சிரிச்சானா. இதையும் அதையும் வாலியனுடைய பலத்துக்கும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது எல்லாம் போய் காஞ்சி போய் இருக்கிறது. அன்னைக்கு மாம்சத்தோட வலுவா இருந்துகிட்டே இருந்தது. அதை தூக்கி போட்டிருக்கான் வாலி. இதை தூக்கி போட்டு வாலிக்கு குறவில்லைன்னு பராக்கிரமத்தை காண்பிக்கிறியே. உடனே தன்னுடைய பானத்தை எடுத்துட்டேரா. ஒரு சாலவருஷம் இல்ல, ஏழு சாலவருஷத்தையும் அது போய் அப்படியே தொலைச்சி பிரதாதலத்தையும் பொழைச்சி மறுபடியும் பாதாளம் வரைக்கும் போயிட்டு இவருடைய அம்பரா தோணிலேயே அது வந்து சேர்ந்துருக்கான். அப்பதான் நம்பிக்கை ஏற்பட்டுதான் ராமர் விஷயத்துல சுக்ரீவனுக்கு ராமருடைய பராக்கிரம விஷயத்துல. அதுக்கப்புறமா ராமர் சொல்ற, இனிமே ஒரு நிமிஷம் கூட சிக்க வேண்டாம், தயங்க வேண்டாம், வா போலாம், வாலிவசம் பண்றதுக்கு போலாம் வான்னு சுக்ரீவன் ஆயிடுச்சு போற. இப்படி சுக்ரீவனோட ஒரு தோழமை ஏற்பட்டு ராமரும் சுக்ரீவனும் அவரவர்களுக்கு, சுக்ரீவனுக்கு ராம காரியத்தை பண்ணணும்ன்ற ஒரு வேகம், ராமனுக்கு சுக்ரீவ காரியத்தை பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு வேகம், ஒரு நண்பனாக எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு இலக்கணமா ரெண்டு பேரும் திகழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட ராமலட்சுமணனுடையும் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுத்தி பிரஜாபிய பரிபாலயம் தான் நியாயேன மார்க்கேண மகிமகிஷா குப்ரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஸ்து கினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.